இதயத்தின் பூஞ்சோல தீரத்தில் நாம் எத்தும் நேரம் இந்நேரம் மோகத்தின் பூனுள்ளி மால்யங்கள் கோர்க்குன்ன காலம் பூக்காலம் பூஜப்பூனி பூஜிப்பூஞா பன்னீரும் தேனும் கண்ணீராய்த்தானே ஸ்நேகத்தின் பூஞ்சோல தீரத்தில் நாம் எத்தும் நேரம் இந்நேரம் மோகத்தின் பூனுள்ளி மால்யங்கள் போக்குன்ன காலம் பூக்காலம் நட்சத்திர கூடார கீழில் வாதேவி ஆலம்பம் நீயே ஆதாரம் நீயே ஸ்நேகத்தின் பூஞ்சோல தீரத்தில் நாம் எத்தும் நேரம் இந்நேரம் மோகத்தின் பூனுள்ளி மால்யங்கள் போற்றுன்ன காலம் பூக்காலம் பன்னீரும் தேனும் கண்ணீராய்த்தானே தானே.